வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்கிறது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியன சிறு விரல் பட பட துடித்தது, எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் என்ற காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்கிறது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சிறு சிறு சிலியன சிறு விரல் பட பட துடிக்குது, எங்கும் தேகம் பூசுது. ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபதம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணேயன் கண்பட்ட காயம் கை வைக்க தானாகும். கல கலவென கவிதைகள் படிக்குது, குடு குடு தென்றல் காற்றும் வீசு. சில நேரம் சிலு சிலு சிலு என சிறு விரல் பட பட துடிக்குது, எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்டல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் என்று காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குடு குடு தென்றல் காற்றும் வீசு. நீங்காதரிங்காரம் நான் தானே, நெஞ்சோடு நெஞ்சாக நின்றேனே. சிந்தாமல் நின்றாடும் செந்தேனே, சங்கீதம் உண்டாகும் நீ பேசும் பேச்சில் தான். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குடு குடு தென்றல் காற்றும் வீசுது. நேரம் சிறு சிறு சிறு என்ன சிறு விரல் பட பட துடிக்குது, எங்கும் தேகம் பூசுது. சின்ன பெண் பெண்டல்ல வண்ண பூந்தோட்டம் கொட்டட்டும் மேளம் தான் என்ற காதல் தேரோட்டம். வளையோசை கல கல கலவென கவிதைகள் படிக்குது, குடு குடு தென்றல் காற்றும் வீசுது.